శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవదే భాష్యకారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమదేవ గుణభూషణ మహాదేశిగాజ నమః శ్రీతరంగమహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాహృతి శ్రీరండుతో పులి తిరువేంకటముడయాన్ పహరంద చొన్న పడమొడియుల్ ஓரொன்று தானே அயமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தயாதேவியினுடைய அநேக விதமான குணங்களை நாம் அனுபவிச்சுருக்கோம். இந்த தயாசதகம் என்கிற கிரந்தமானது ஒரு பொக்கிஷமாய்ந்த சேஷவர்க்கத்துக்கு நம்மளை பாரு சேஷபூத்தாள் அவளுக்கு அந்த சேஷியினுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து ரொம்ப ஹேதுவாயிருக்கு. எம்பெருமானுடைய கருணையானதும் தயாதேவியினுடைய கட்டாட்சமானதும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுவாமி தேசிகன் இந்த தயாசதகம் என்ற கிரந்தத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதுவரை 27 ஸ்லோகங்கள் பிராப்தம். 27வது ஸ்லோகத்திலே அற்புதமான விஷயம் சாதிக்கப்பட்டது. சுவாமியாலே இந்த விஷசைலத்திலே இந்த மலை மேலே இருக்கின்ற எம்பெருமான் அதிபதியானவன் சீனிவாசன் தான் நமக்கெல்லாம் சாசனங்களை கொடுக்கிறான். சாசனம்னா கட்டளையின் அர்த்தம். இப்படி அவன் இட்ட கட்டளைகளை அடிக்கடி இந்த ஜீவாத்மாக்கள் அந்த சாசனங்களை மீறி பாவங்கள் பண்ணிட்டு இருக்கா. அதைக் கண்டு எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே உள்ளடங்காத அடைக்க வைக்க முடியாத ஒரு கொதிப்பை வந்து அவன் திருவுள்ளத்துக்கு கொடுக்கிறோம் நம் பாபத்தாலே. இருந்தாலும் அவன் கொஞ்சம் கோபிச்சுதான் இருந்தாலும் தயாதேவி வந்து அவனை ஆசிரியிக்கிறா. ஏன்னா அவருடைய அந்த பரிமாணம் இல்லாத என்ன சொன்னதா இவ்வளவுதான் சொல்ல முடியாத அளவுக்கு அபரிச்சின்னமா இருக்கக்கூடியதான அவளுடைய அதீதமான பொறுமையும் எப்பயுமே அவனுக்கே அதீனமானவள் என்ற தன்மையும் சில விஷயங்களாலே காட்டி கொடுக்கப்படுகிறது. அதனாலே மறுபடியும் அவனை ஆசிரியிக்கிறாள், அவனுடைய கோபத்தை அடக்குவதற்கு ஆசிரியிக்கிறாள் அப்படின்னு கீழ்ப்பாசுரத்திலே வந்து சொல்றார். உண்மையே ஆதரிக்கிறாவோ மறுபடி உண்மையை வந்து அடைவதுதான் அழகு, அபத சித்தமாயிருக்காவாள் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் புனப்புனகா பாவம் பண்ணிண்டே இருக்கும். அதிபதியாயும் அதிபத்னியாயும் இருக்கக்கூடியவளான அந்த பிராட்டி அவள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணான்னு சாதிச்சார். அடுத்த 27வது ஸ்லோகத்திலே அற்புதமான விஷயம் கொடுக்கப்படுறது. இந்த அவசரகதியிலேயும் துரிதமாகவும் ரொம்ப கொடுமையாகவும் இந்த பாவங்கள் வந்து நான் செய்யறேன், நான் வந்து விட்டுட்டாலும் அந்த பாவங்கள் எல்லாம் என்னை விடுவதாயில்லை. எப்படி துரியோதனாதிகள் மாமகா பாண்டவான்னு சாய்ச்சார் இல்லையா, அவளெல்லாம் எப்படி கணக்கற்ற பாவங்கள் செய்தாரோ அந்த கணக்கான துரிதங்களாய் இருக்கு. இப்படி நாம் செய்யும் அபராதங்களே அம்புகளாக மாறி எதிரிலே வந்து நிற்கும்படியான, அதாவது ஒரு அரசனுடைய இதயத்தை தைக்கும்படியான அம்புகளா நாம் செய்கின்ற பாவங்கள். இங்கு அரசனானப்பட்டவன் எம்பெருமான் அம்புகளை இடுவது இந்த பாவங்கள் செய்கிற ஜீவாத்மாக்கள் ஊமையா சொல்லியிருக்காருங்க. அதனாலே கருணே துரிசேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர ஜுஜயேஷு கிண்ணஹா கவசாயிதயா த்வயைவ சார்ங்கி விஜயஸ்தானம் உபாஷ்ருதோ விஷாத்ரீம் அப்படின்னார். கருணே துரிதேஷ மாமகேஷு அப்படின்னு. என்ன கருணை அப்படின்னாக்கா, இந்த துரியோதனாதிகள் போலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாபங்கள் செய்யப்படுறது இந்த ஜீவாத்மாக்கள் இல்லை. இது செய்கின்ற பாபமானது இந்த சேதன வர்க்கத்தை விடுவதா தெரியல, இவளுடைய கர்மா அப்படி பண்ண வைக்கிறது. இந்த மொத்தமும் நம்மளை ரட்சிக்க கூடதான எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய ஹிருதயத்திலே திருமேனியிலே போய் தைக்கும்படியாக அம்புகளாக மாறி அவன் எதிர்க்க நிக்கிறது வந்து அதை அவன் அப்படியே விட்டான், அவனுடைய திருமேனியை வந்து அவனுடைய ஹிருதயத்தை வந்து அது நோகடிக்கும்படியா இருக்கு அப்படின்னு சொல்ற. கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கிண்ணஹா அப்படின்னு சொல்ற. என்னன்னா, இப்படிப்பட்ட செய்கின்ற பாவங்களுக்கு பரிகாரம் வந்து நம்ம சொன்னா பண்ணாலும் அந்த பாவங்கள் போவதா இல்லை, பிராயச்சித்தமும் நம்மளால பண்ண முடியல, பண்ணுவதும் இல்லைன்னா சத்தியம். ஆனா எம்பெருமான் என்ன பண்றான், ஏதாவது ஒரு யுக்தி பண்ணி இந்த சேதன வர்க்கங்களை பாவம் செய்கின்ற சமூகங்களை ஒரு பிராயச்சித்திரத்திலே மூட்டி அதற்காக இவாளெல்லாம் ரட்சிப்பதற்கு சில பேரை பெருமாள் நியமித்து சில முயற்சிகள் எம்பெருமான் பண்ற, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு பண்ற. அதெல்லாம் ஆனா வந்து அவெல்லாம் பலிக்கல, அந்த அந்த பெருமாளுடைய யுக்தியே பலிக்காம போறது. பெருமாளுடைய யுக்தியே பலிக்காம போனா நாம் எவ்வளவு வந்து ஒரு பலியசான பாபம் பண்ணுகின்றோம். பிராய சித்தத்தை அவன் மூட்டுகின்ற பிராய சித்தத்திலையும் போய் நாம் விழாதவளா இருக்கோமே இல்லையா. என்ன பெருமாள் என்ன ஹேது பண்ணான்னா, ராவணன் பெரிய தப்பு பண்ணிட்டான். பெருமாள் முன்னோர்த்தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அவனே பின்னோர்த்தூது ஆதி மன்னர்க்காக பிறந்தான்னு சாச்சார் கலியன். ராவணன் பாபம் செஞ்சா சாமி அனுமாரை வந்து தூது விட்டு எப்படியாவது சீத்தையை கொடுத்துட்டம்பா நான் அவனை விட்டுறேன் ஒரு உபாயம் பண்ணர். ஆனா அவன் செய்கின்ற அவனுடைய கர்மாவானது ரொம்ப பலியஸா இருந்தது, அதனாலே அவன் வந்து அனுமன் சென்ற தூதை வந்து நிராகரிச்சுட்டான். அதனாலே அவனுக்கு வந்து மன்னிக்கிறேன்னு சொன்ன பெருமாளும் வரல, அவனுக்கு வந்து பெருமாள் மன்னிப்பு கொடுக்கல. ஏன்னா அவனுடைய பாவம் பெரு மன்னிப்பு கேட்க வைக்கல. சரி, விபீஷன் ஆழ்வான் வந்தானே, ராவணேஸ்வரன் தான் ஒருவேளை வரானோ என்று எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்கும் போது விபீஷன் ஆழ்வான் வந்து நின்றான். பெருமாள் சாதிச்சார், அப்பா எதிவா ராவண சுயம்னு சாதிச்சார். அவனே வந்தாலும் அவயமளிப்போம், அதுதான் என்னுடைய விரதமா இருக்குன்னு சாதிச்சார். ஆனா அவன் வருவதா இல்லை. கிருஷ்ணாவதாரத்திலையும் துரியோதனாவிடத்திலே பாண்டவர்களுக்காக தூது போனான் பெருமாள். தூது போய் என்ன சுவாமி பிரயோஜனம், ஒண்ணும் இல்லையே, என்ன பண்ண முடியும், பெருமாளுடைய வாக்கே இங்க பலிக்காம போச்சே சுவாமி. பார்த்தந்தன் தேர்மன் நின்றானை சீத்தவை பணியாய் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேன் சாச்சர் யுத்தகலத்தை காற்றர். தூது போய் பலிக்கல சுவாமி, தேர்க்கால வந்து பெருமாள் நின்றான் அப்படின்னு. பெருமாள் ஏதோ ஒரு உபாயம் பண்றான், அந்த துரியோதனாதிகளுக்கும் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும் நல்ல புத்தி சொல்லி இந்த பாண்டவாள்டேண்டு திருடுத்தனமா இவா பரிசின்ற ராஜ்யத்தை பெருமாள் எப்படியும் புனக அவளுக்கு பெற்றுத்தர வேண்டுமோ ஒரு யத்தனம் பண்றார். ஆனா துரியோதனாதனுடைய அந்த கர்மாவானது பெருமாள் சொல்ற வாக்கை ஏத்துக்கல, அஞ்சு ஊர் அஞ்சு கிராமம் அஞ்சு வீடு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனாலே அவனோட பாபமானது ஜாஸ்தி ஆகிடுத்து, அது எம்பெருமானுக்கு வந்து ரொம்ப மன கிளேசத்தை கொண்டு பண்ணி பாரத யுத்தத்திலே கொண்டு போய் வச்சது எல்லாரையும் இல்லையா. கவசாயி தயாத்வயசார்கின்னு அடுத்த வரி போட்ட. இப்படி தூதும் பலிக்கலையே, இந்த ஜீவாத்மா எல்லாம் என்ன சுவாமி பண்ணும், ஏதோ ஒரு உபாயத்துல ஒரு ஆச்சாரியாலை காட்டி கொடுத்து என் திருவடியை பற்றட்டும் பாபத்தை ஒழிச்சுக்கட்டும் நான் ரசிக்கிறேன்னு சொன்னா கூட இவங்களுக்கெல்லாம் என்னுடைய மகிமை தெரியலையேன்னு பெருமாளுக்கு வருத்தம் இருக்கு. அப்படித்தான் சொன்னார். இப்படி இந்த மூணாவது விரலே சொல்லப்பட்ட விஷயமானது நாம் செய்கின்ற காரியங்கள் பாப காரியங்கள் அனைத்தும் எம்பெருமானை போய் தாக்கிறது. எம்பெருமானை எப்படி தாக்கும்னா, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு கலக்கம் ஏற்படுத்துறது. எம்பெருமான் திருவுள்ளம் கலங்கினான்னா என்ன ஆகும் சுவாமி? இல்லையா, தப்பு இல்லையா? இப்போ ஒரு ஒரு பரஸ்திரி கமனம் கூடாதுன்னு சொல்றா, இன்னொரு பெண்ணை பார்த்து இச்சைப்படாதே மனைவி இருக்கும் போதுன்னு சொல்லும் போது, இவன் வந்து அதிலே பிரியப்பட்டவனா லீலா சுகர் ஆட்டம் வேறு ஒரு மாதுவை நாடி செல்கின்றான். அப்போ அவனுடைய அந்தரியாமையா இருக்கக்கூடிய பெருமானும் அவன் செய்கின்ற காரியத்துக்கு சாட்சி பூத்தராயிருக்கார். என்ன பண்ண முடியும் அவளால? இவன் கர்மா அவன் இழுத்துன் போறது. அப்போ எம்பெருமானுடைய திருவுள்ளமும் அங்கே கொஞ்சம் கஷ்டப்படுறது இல்லையா? ஐயோ, இந்த ஜீவனுக்கு நாம ரட்சணம் கொடுக்கணும்ட்டு அந்தரியாமித்துவமா இருக்கும். இவன் தன்னுடைய அனுஷ்டானத்தை விட்டுட்டு என்னை ஆராதிப்பதை விட்டுட்டு யாரையோ போய் ஆராதிக்கிறானேப்பா, எந்த ஸ்ரீயோடையோ போய் இருக்கானே, அதன் ரீதியா இருக்கான். என்னுடைய சாசனமானது என்னப்பா ஏகபத்னித்துவம் சொல்லியிருக்கோம், அதை இவன் பள்ளையேன்னு சொன்னா அகம்மே தொம்மேன்னு ஆறுது. நான் நீனு போட்டி போன், நான் பெரியவன் நீ பெரியவன் மாறி இந்த லோகத்தை இருக்கு, எம்பெருமான்னா பெரியவன் தெரிஞ்சுக்க மாட்டேன்றா அப்படின்னு பெருமாள் தான் திருவுள்ளத்தை ஒரு கலங்கு கலங்கி ரொம்ப விசனப்பட்டவராக எழுதியிருக்கார் பெருமாள். இப்போ இந்த மாதிரி தப்பு காரியங்கள் பண்ணும்போது, திருடும் போது, வேகவதாரம் படும்போது, ஆச்சாரிய அபச்சாரம் படும்போதும் பெருமாளுடைய திருவுள்ளமான சற்று கலங்கிதான் போகிறது. அதனாலே இந்த பாவம் மொத்தமும் தெரிஞ்சும் புத்திபூர்வகமாகவும் அபுத்திபூர்வகமாகவும் நாம் செய்கின்ற பாபங்களை கண்டு எம்பெருமான் ரொம்ப வசனப்படுறார். இந்த பாவத்திலே மொத்த அந்த டிகிரின்னு சொல்றா இல்லையா, கிராவிட்டி, அந்த போர்ஸ் மொத்தமும் பெருமாளை போய் சேர்றது. அது என்ன பண்ணா பெருமாள், ஐயோ இப்படி இருக்கானதே சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றேன்னா, அது என்ன காத்துக்கிறதுக்கு தயாதேவியையே தன் கவசமாக கொண்டு எம்பெருமான் வந்து தன் கையிலே ஒரு வஜ்ர கவசமாக எம்பெருமான் தன் திருமையிலே தயாதேவியை தாங்கிண்டு தனது திருக்கைகளிலே வில்லாண்டான், வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல்லாய்க்கூடிய அந்த அந்த சார்ங்கவன்கிற வில்லை எடுத்துண்டு எம்பெருமான் திருமலை மேலே போய் உக்காண்டிருக்கார். என்னன்னு கேட்டா அடுத்து சொல்ற சுவாமி தேசிகன், விஜயஸ்தானம் உபாசுதோ விருஷாத்ரிம் அப்படின்னு நிறைய ஸ்தானங்கள் சொல்றா. கீஸ்தானம், வேல்ஸ்தானம், பயஸ்தானம், ஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவா. ஜாதகத்துல நிறைய ஸ்தானங்கள்லாம் சொல்லியிருக்கு. விஜயஸ்தானம்னு ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல அந்த இடத்துல போனாலே நமக்கு வெற்றி கிட்டும்னு மாதிரி ஒரு விஷயம் சொல்றதுல இல்லையா. இப்படி இந்த விஜயஸ்தானத்தின் பெருமை இங்க பேசப்படுறது. விண்ணவரும் அன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கட வெற்பன விளங்கும் வேத வற்பேன்னு சாச்சியர் சுவாமி. விண்ணவரும் மன்னவரும் விரும்புகின்ற ஸ்தானம், இந்த விஜய ஸ்தானமானது எதுன்னு கேட்டா நம் திருவேங்கடம்னு சொன்னார். அதனால எம்பெருமான் ஜீவாத்மாக்கள் செய்யும் பாவங்களை அவனை தாக்காமல், அவன் திருவுள்ளத்தை கிளேசப்படாமல் இருக்க, தயாதேவியையே ஒரு வஜ்ர அங்கியா தான் பெருமாள் வந்து ஒரு கவச்சமா வச்சுண்டு தன்னுடைய சாங்கி என்ற வில்லை எடுத்துண்டு பெருமாள் மலையை நின்று நம் பாவங்களை நோக்கி அம்பு போடுறார். அதாவது அம்பு போடுறேன்னா என்ன அர்த்தம்னா, கீழேந்து அடிச்சா சரியில்லை, உயரமான இடத்துலேருந்து கீழே இருக்கவாட பார்த்து அம்பு அடிக்கும் போது இலக்கு சரியா இருக்கு, நல்ல விஜயம் கிடைக்கிறதுன்னு சொன்னா. சில பேர் பார்த்தா மலை மேல உட்காந்துருப்பான், கீழே இருக்கவாட வந்து சரிப்படுத்தணும்னா மேலேருந்து கல்லை உருட்டி விடுவோம், தடதடம் ஓடி வரும்போது நம்மளாம் ஓடி போயிடுவோம், கீழேந்து ஓடி போயிடுவோம். அந்த மாதிரி பெருமாள் வந்து ஒரு மேல் ஸ்தானத்தை நின்று அம்பை வச்சு எழுதுறான் பெருமாள். கீழே நின்று சண்டை போட்ட ராவணனோட அப்புறம் அனுமானுடைய திருத்தோள்ள உயரமான இடத்துல இருந்து பெருமானை சண்டை போடும்போது அனுமான் அடிக்க அடிக்க எம்பெருமானுக்கு கோபம் வந்து திருப்பி அடிக்கிறார் பம்பால. மாதளி தேர் முன்பு கோல் கொள்ள மாஜனை ராவணன் மேல் சரமாரி தாய் தலை அர்த்தத்தை வீழத் தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன்னு சாய்ச்சார் ஆண்டாள் நாச்சியார். போதலர் காவில் புதுவனம் நார பொறிவண்டன் பாவரங்கேட்டு உன் காதலையோடு உடன் வாழ்குவிலே என் கருமாணிக்கம் வரக்கூவாய்னு ஆண்டாள் நாச்சியார் வாக்கு இருக்கு. இப்படி எம்பெருமான் உயரமான ஸ்தானத்திலே இந்திரன் கொடுத்த தேர்லே நின்று எம்பெருமான் சண்டை போடுறான், ஹனுமனுடைய திருத்தொகலே உட்கார்ந்து ராமகிருஷ்ணன் சண்டை போடுறா, அப்படி உயரமான இடமான ஏழு மலையான சிகரத்தில் எம்பெருமான் கலியுக கண்ணனான் திருவேங்கடவன் அங்கே நின்று சாங்கமாகிய வில்லை தான் வச்சுண்டு நம்முடைய பாபங்களை நோக்கி சரணாகதர்களை நோக்கி அம்பை எய்துறான். ஏன்னா அந்த சரணாகதர்கள் வந்து தன் திருவடியை அடைய வேண்டும், அவளுக்கும் வைகுந்தம் பிரசாதிக்க வேண்டும் அப்படின்னு திருவுள்ள பத்தி தானே திருமலையிலே வந்து குடியேறுகின்றான். அதாவது நாம் வசிக்கின்ற கர்ம பூமியிலே எம்பெருமான் வைகுண்டத்தை வைகுண்டம் தெக்துவா அத்ராகத்திய வைகுண்டத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து எம்பெருமான் திருமலையிலே நின்றுண்டு நம்முடைய இல்லத்திலே நின்று அவன் மலை மேலே நின்று விளங்கி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அத்தனை பேரும் அவனுடைய திருவடியிட பெருமையை அறிந்து அவன் பாதுகையை பெருமை அறிந்து அவனுடைய திருவடியை ஆசிரியத்து ததானந்தரம் வைகுண்ட பிராப்தி பெற வேண்டும் என்று அவன் சங்கல்பித்துண்டு திருமலையிலே தயாதேவி என்ற கவச்சத்தினோடும் சாங்கம் என்ற வில்லினோடும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியாத்மா சுவாமி தேசிகனுக்கு அமைச்சிருக்கார் அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.